சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் மங்காலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. தீராத துன்பங்கள் தீர்த்தாயடி.